She be telling them lies or be telling them truth. Baby, your world is mine, are you ready to choose me? Cause I love her. வாழ்க்கையில பார்த்ததும் இல்ல அடைய எதுக்கு அழகாயிருக்கிற பக்கம் வாடி உன் கூட சண்டை போடணும் இனிதான் கடுமாறி உன்ன லவ் பண்ணணும் அடையல எல்ல மெல்ல எம்எல்ல ஏதோ ஏதோ செய்யற சும்மா இருந்த மனச இங்க லவுடா லவ்ஸ் பாடுத எல்ல எல்ல மெல்ல எம்எல்ல ஏதோ ஏதோ செய்யற சும்மா இருந்த மனச இங்க லவுடா லவ்ஸ் பாட்டுத She be telling them lies or be telling them truth Baby, your world is mine, are you ready to choose me? காதலா, ஜீவனே போதேரும் உன் தோலருகில் நான் உறங்கணும் உன் கண்ணத்தில ஒரு குழி விழும் காதலா, கண்டபடி வாழதோனும் She be telling them lies or be telling them truth Baby, your world is mine, are you ready to choose me? காதல் வந்தா, ஜிவன்னே போதேரும் உன் தோலருகில் நான் உறங்கணும் உன் கண்ணத்தில ஒரு குழி விழும் காதல் வந்தா